திருமுகம் காணும் மறந்தர வேண்டும் எனக்கு அது போதும் எனச் சேர எனச் சேர எதிர்பார்த்து முன்னம் ஏழு ஜென்மம் ஏங்கினே வானம் தேடுதே மாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதே மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதே மாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடு I'm too.